கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது வளரால் கேட்டேன் நன்று கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் என்னன்னு எதுன்னு கேட்டதும் சொல்லாம கொள்ளாம மூடுரு எத்தனை பேர் பார்த்திருக்க எங்கிட்ட நீ மறக்காது சொத்துல முழு பூசணிக்க மறையும் நினைக்காது காதில் பூவ சுத்தி பார்க்க நீதான் நினைச்சா நடக்காது கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டு நன்று விதார்த்தனத்தனத்தா கும்பாளம் போடு நீ அண்ணாச்சிய வாழ்த்த ஏத்துக்கு ஜிந்தாங்கிறது தாங்க ஜிந்தாங்கிறது தாங்க பெண்டாட்டி ஆகாத காதலி தாயாக ஆகாம பார்த்துக்கோத்திரத்தில் துடிக்காது அவசரமா பிடிக்காது தூண்டில மீனாட்டம் மாட்டிக்கிட்டு முடிக்காதே சிட்டம் போட்டு வட்டம் போடு குருவின் பேர கெடுக்காதே கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் சிஷ்யா சிஷ்யா இது சரியா சரியா மானே தேனு மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் என்று கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன்